శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది వాగ్వర్తి పర్యంతాయ రాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. సశంఘటక్రలాంఛనస్తదుద్ధపుండ్రమండితః సకంఠలగ్నసస్తులశ్చనర్ఘపద్మమాలికః సితాంతరీయసూత్తరీయయజ్ఞసూత్రశోభితః మమావిరస్తు మానసే గురుస్త వెంకటేశ్వరః. இப்பொழுது நம்ம காமனும் ரத்தியும் பேசின்றிருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பவும் பார்க்க போறோம். ரத்தியினிடத்துல காமன் சொன்னா, நான் இருக்கச்சே விவேகனால எந்த விஷயத்திலையும் மகாமோகனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு காரணம் என்ன கேட்டோம்னா, பரமபுருஷனுக்கு எப்படி பஞ்சாயுதங்கள் இருக்கோ அந்த பஞ்சாயுதங்களை கொண்டு ஆசிரித்தாளுக்கு வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போக்கடிக்கிறவராக இருந்துட்டு இருக்காரோ, அந்த மாதிரி என்னுடைய பஞ்சாயுதங்களை கொண்டு மகாமோகனுக்கு எதிராக இருந்துட்டு இருக்கிறவன் எல்லாரையுமே நான் அழிச்சுடுவேன், எல்லாம் என்வசப்படுத்தி விடுவேன். ஆகையால அதை பத்தி விசாரமே பட வேண்டான்னு சொல்லி சொன்ன. நீ சொல்லின்றிருக்கிற பரம பிரபுவாக இருந்திருக்கிற நாராயணன் கூட அவனுடைய தபஸ் பண்ற நிலையில கூட தன்னுடைய தொடையிலேயே ஒரு விஷயம் வச்சுருக்க. அப்ப காமன் போகாத இடம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி சொல்ற. அப்ப ரத்தி கேக்குறா, நிதானமா கேக்குறா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருந்துருக்கு. இப்ப விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் என்னத்துக்காக ஒரு ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு பொறாமை இருந்துருக்கு, ஒரு எதிர்ப்பு. விவேகன் இருக்கிற இடத்துல மோகன் இருக்கிறது இல்ல, மகாமோகன் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்கிறது இல்ல. இது ரெண்டையும் யோசனை பண்ணி பார்க்கணும். யாருக்கு விவேகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருந்துருக்கோ அவளிடத்துல மோகம் இருக்காது. இந்த மோகம்ன்றது பகுத்தறிய முடியாத ஒரு இருக்கின்ற ஒரு நிலை தான். நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்தறிய முடியாத இருக்கின்ற நிலை. அந்த நிலை இருக்கிற வாழ்க்கையில விவேகம் இல்லை. இது ரெண்டும் சகஜம் தானே. அப்படி இருக்கச்சு அதுதானே இங்க பாத்திரங்களாகவே அமைஞ்சிருக்கிறது. அத கேட்கிறாவோ, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதது, அந்த இயல்பான ஒரு பகை, சிங்கத்துக்கும் யானைக்கும் இருக்க மாதிரி பகை என்னத்துக்காக இருந்துருக்கு என்று கேக்குற ரத்தி கேக்குற. விவேக பிரபுதினாம் மகாமோக பிரபுதினாம் மிருகேந்திர மாதங்கானாம் இவ கிண்ணிமித்தம் வைரவிதி என்று கேக்குற. அதுக்கு பதில் சொல்றான் காம, பிரியே ஆக்கர்ணிதாம் இதம் ஆதித பிரபுதி. ஐயோ, இது இன்னைக்கு வந்தது இல்ல, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் பிடிக்காததுன்றது. விவேகன் இருக்கச்சே மகாமோகன் இருக்க முடியாது, மகாமோகன் இருக்கச்சே விவேகன் இருக்க முடியாதுன்றது. இது இன்னைக்கு நேர்த்தி வந்தது இல்ல, இது ஆரம்பத்தில இருந்து வந்ததுதான், இது ஜன்ம பிரபுதி வந்ததுதான் இது அப்படின்னா. திரிகுண கடிதாதி புக்து புத்தி சதி ததனூரதா சமய நியதோச்சிராயம் த்ரேதா குலம் பிரதமமிக தத்போகத்வேஷ்யம் விவேக புரஸ்தரம் விதயமிதரஜுஷ்டம் ராக பிரமோக முகம் மிதா. காவல் சொல்றான், சதி நான் சொல்ற கேளு என்று. இங்க ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை சுவாமி சாதிக்கிறார். பிரகிருதின்றது திரிகுணம், மூன்று குணங்களோட உடைத்தானது. சத்தம், ரகசு, தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோடு சேர்ந்தது, மூன்று குணங்களால சேர்ந்ததுதான் பிரகிருதி என்பதாக. அந்த பிரகிருதியில மூன்று குணங்களும் சமமான நிலை வந்ததுன்னாக்க அதுக்கு பிரளயம்னு பேரு. அந்த குணங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கிற காலம்தான் சிருஷ்டி. இதெல்லாம் வந்து நம்ம சித்தாந்தம். திரிகுண கடிதாத்து போக்து புத்தி சதி. அதே மாதிரி பிரகிருதி நித்தியம், ஜீவன் நித்தியம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் தர்மபூத ஞானம்னு ஒண்ணு இருந்துருக்கு. அந்த தர்மபூத ஞானம் அந்தந்த ஜீவனுக்கு அதது ஒரு தர்மபூத ஞானம் தான் இருக்கும். அது பிரதிநிதிதமாக இருந்துருக்கும். அந்த தர்மபூத ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, அந்த ஆத்மா வஸ்துக்களை விஷயீகரிக்கும்படியாக பண்றது. இப்ப நம்ம பார்ப்போமே, ஒரு குடம் இருந்துருக்கு. இந்த குடம்ன்ற ஒரு அயங்கடகா, இது ஒரு குடம் என்கிற ஒரு ஞானம் வரணும்னாக்க, இது யாருக்கு வருது? இந்த ஞானம் அயங்கடகான்ற ஞானம் யாருக்கு வருது? ஆத்மாக்கு வருது. இந்த ஆத்மாக்கு வரக்கே அயங்கடகான்ற ஞானத்தை, இந்த கடத்தை விஷயீகரிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வரும். அந்த ஞானம் இருந்தாதான் இதுக்கு அயங்கடகான்றது ஞானம் வரும். அந்த ஞானத்துக்கு தர்மபூத ஞானம்னு பேர். அந்த தர்மபூத ஞானம்ன்றது எல்லா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தர்மபூத ஞானம் இருக்கு. பெருமாளுக்கும் ஒரு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு. அந்த தர்மபூத ஞானத்துல வரைச்சு வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, தர்மபூத ஞானம்ன்றது அந்த ஆத்மாவை விட்டு போகாது. ஆத்மா எப்படி அணுவாகவும் சுயம் பிரகாசமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் இருந்துருக்கோ, அதே மாதிரி தர்மபூத ஞானம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய தர்மபூத ஞானமும் விபுவா இருந்துருக்கு. எல்லா இடத்திலையும் பரவி இருந்துருக்கிறது அந்த தர்மபூத ஞானம். நம்ம சித்தாந்தமே இதுலதான் அமைஞ்சிருக்கு. இந்த தர்மபூத ஞானத்தை கொண்டுதான் ஆத்மா அணுவா இருந்துருக்கு. தலையில வலிக்கிறது, காலில் ஜில்லுன்னு இருக்கு. இந்த தலையில வலிக்கிறதுன்றது அணுவா இருந்துருக்கிற ஆத்மாவால எப்படி உணர முடியறதுன்னாக்க, இந்த விபுவா இருக்குன்ற தர்மபூத ஞானத்தினாலதான் உணர முடியுது. தலையில வலிக்கிறது, காலில் பாதையுமே, இப்ப காலில் வந்து சுகமா இருக்கு, பாதையுமே சுகம் சிரசுமே வேதனா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, அப்ப தலையில வலிக்கிறதுன்றதும் காலில் சுகமா இருக்கிறதுன்றதையும் அந்த தர்மபூத ஞானத்தினாலதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தர்மபூத ஞானம் ஒரு ஆத்மா, இந்த தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்தாலும் கூட இது எதோட சேர்றதுன்னாக்க, இந்த ஆத்மாவோட தான் சேர்ற அப்படின்னால இந்த ஆத்மாவுக்கு தான் அந்த ஞானத்தை ஏற்படுத்துறது, அந்த விஷயீகரிக்கிறதுன்றது இந்த ஆத்மாவால தான் உணர முடியுது. இது தர்மபூத ஞானம். இப்ப எல்லாத்தையும் ஒரு ரூபணம் பண்ற இந்த இடத்துல சுவாமி, திரிகுண கடிதாது போக்து புத்தி சதி சதனுவரதா. திரிகுண கடிதாது, திரிகுணத்தோடு கூட சேர்ந்துருக்கிற மூன்று குணங்களோட சேர்ந்துருக்கிற பிரகிருதி. பிரகிருதி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு சரீரம், இந்திரியங்கள் இவைகள் எல்லாம் கொடுக்கறதாக இருந்துருக்கிறது பிரகிருதி. பஞ்சபூதங்களால ஆனதுதான் இந்த சரீரம். இப்ப இந்த தர்மபூத ஞானத்தை சதி என்பதாக சொல்ற, இத புத்தின்னு சொல்லி விவகாரம் பண்ற ஸ்ரீலிங்கத்துல. இப்ப போக்தாவாக இருந்திருக்கிறவன், இதை அனுபவிக்கிறவன் ஜீவன். அந்த ஜீவனுடைய மனைவி அவ் சதி. சதின்றதுக்கு தாத்பரியம், கணவன் ஒருவனை தவிர வேறொருவரையும் ஏறிட்டு பார்க்காதவளாக இருந்திருக்கிற ஒரு மனைவி இருக்காள், அவள் தான் சத்தின்னு சொல்ற. அந்தந்த ஆத்மாவுக்கு அந்தந்த தர்மபூத ஞானம்ன்றது பிரதிநேதமாக ஆயிட்டபடினால அது சதி என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த சத்தியாக இருந்திருக்கிற தர்மபூத ஞானமானது இந்த பிரகிருதியில் மூன்று தனூரத்தான் சமய நேதோச்சராயம் திரேதாகுலம் சமதி என்னது மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தார். மூன்று குலம், மூன்று எப்படி அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் சத்தம் ரஜசு தமசு இது மூணு சமமா இருந்ததுன்னா மகாப்பிரளய காலம் சொல்லிருக்கோம். சத்வரஜசு சத்துவத்துக்கு ஒரு உன்மேஷம் ஏற்பட்டு அதனுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கச்சே ஒரு குழந்தை வர்றது விவேகம்ன்றது. ரஜசும் போது வர்றது ரஜசனுடைய உன்மேஷம் ஏற்படுறது இல்ல. அப்ப ரஜசுக்கு வரச்சே அதிகமாக வர்றது வந்தாக்க அப்ப வர்றது என்னன்னு கேட்டமானாக்க வந்து ராஜசம் அப்படின்னு சொல்றது. இது முதல்ல வர்றது சாத்விகம், ரெண்டாவது வர்றது ராஜசம். தமோகுணத்தினுடைய ஒரு அதிகமாக இருக்கச்சே வரது இருந்துருக்க அது வரச்சே தாமசம். இப்ப இந்த ராஜசம் தாமசம் இது ரெண்டும் ஒரு குரூப் ஆயிடுறது, சத்துவம் ஒரு குரூப் ஆயிடுறது. இந்த சாத்விகமாக இருந்துருக்கிறது ராஜச தாமசம், இது ரெண்டும் ஒரு குரூப், சாத்விகம் ஒரு குரூப் ஆயிடுறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். சமய நேதோச்சராயம் திரேதாகுலம் சம் அஜீஜனது, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கல அவள் திரேதாகுலம் மூன்று குலங்களை அந்த தர்மபூத ஞானமானவள் பெற்றெடுத்தாள். ஒவ்வொன்னு எது அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரதமம் இக தத் போக துவேஷ்யம் விவேக புரத்தரம் த்விதீயம் இதரச்சுஷ்டம் ராக பிரமோக முகம் மிதா. இதுல பிரதமமாக இருந்திருக்கிறது, முதலாக இருந்திருக்கிறது சாத்விகமானது. இந்த சாத்விகமான குலம் என்ன பண்றது, தன்னுடைய அப்பாவை இந்த பிரகிருதியில இருக்கிற ஐகிகமான போகங்களை அனுபவிக்க வேண்டாம், விஷய சுகங்களை அனுபவிக்க வேண்டாம், இவையெல்லாம் அனித்தியமானவை, இவையெல்லாம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிந்து போக வேண்டியவை தான். ஆகையால இது உண்மையான சுகம் இல்லை. இது இதை காட்டிலும் பரமபுருஷனை ஆராதிக்கிறதும் கைங்கரியம் பண்றதும் சிவை குண்டத்துல இருக்கிறது தான் உண்மையான சுகம். அந்த சுகத்துக்கு உண்டான வழிய பண்ணணும் என்று இந்த சாத்விகமான கும்பல் இருக்க அவைகள் சொல்லுகின்றன. இதே மீதி ரெண்டும் என்ன பண்றதுன்னா, இந்த பிரகிருதியில பறந்திருக்கிறதுக்கு சுகானுபவத்துக்கு தான், இத விட்டுட்டு என்னத்துக்கு இங்க போய் கஷ்டப்படணும், இங்க இருந்துட்டு என்னத்துக்கு தபஸ் பண்ணணும், இங்க இருந்துட்டு என்னத்துக்கு நிவர்த்தி மார்க்கத்தை பத்தி யோசனை பண்ணணும், இது சுகானுபவத்துக்கு தான், நாம என்னத்துக்கு இதெல்லாம் போய் நல்லது கெட்டதுன்றதெல்லாம் நாம பாவப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, இருக்கிறவர்களை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னா. பிரதம மிக தத் போகத்வேஷ்யம் விவேக புரத்தரம், விவேகனை முன்னிட்டுக் கொண்டு இருக்கின்ற முதல் முதல் வகுப்பு அந்த சாத்விகமான வகுப்பு இந்த ஜீவனுக்கு தன்னுடைய தகப்பனார் இந்த போகத்தை விஷய சுகத்தை அனுபவிப்பதை வெறுக்கிறார். இரண்டாவதும் மூணாவதும் என்ன பண்றது அப்படின்னா, ரங்கப்பிரமோக முகம் மிதஹா த்விதீயம் இதரது துஷ்டம், இதரது த்விதீயம், த்விதீயம் வந்து ராஜசம், இதரதுன்றது திருத்தீயமாக மூணாவதாக சொல்லப்படுகின்ற தாமசம். இது ரெண்டும் என்ன பண்றது அப்படின்னா, இத ராஜ ரஜோகுணத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதிகமா இருந்ததுனாக்க, தமோகுணத்தினுடைய வெளிப்பாடு இது ரெண்டுமா இருந்ததுனாக்க, இது ரெண்டும் என்ன பண்றது, இந்த ஐகமான சுகத்தை தான் மேல மேல அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. இதுதான்மா முதல்ல இருந்தே ஏற்படுத்தது. இத சொல்ற காமன்ஸ் அத்த விவேகஸ்த மாமோகஸ்த சமான சீலாபிகி பிரகிருதி பிகி அபிஷிக்தோ ராஜன் ஞாபகம். இங்க ரெண்டு பேர் ராஜாவா சொல்லிருக்கார். இங்க விவேகனும் மகாமோகனும் சமானமான ஒரு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருந்திருக்கிற பவரோட கூட இருந்திருக்கிற ராஜாவாக இருந்திருக்கா அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு விவேகம் இருந்துருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு மோகமும் எல்லா இடத்துலயும் இருந்துருக்காது. ஆகையால இது ரெண்டும் இப்படி இருந்துருக்கு. மோகஸ்ய தர்ம பத்னி துர்ம பத் தர்ம துர்மதி அபவர்க்க தோஷ திருஷ்டிமயி விஷயரச தோஷ திருஷ்டி சுமதி அனன்யா விவேகஸ்ய. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறா காமன் மூலமாக சுவாமி. என்ன மோகனுக்கு ஒரு தர்மபத்ரி, இது தர்மபத்ரின்ற வார்த்தையினால என்னத்துக்கு சொல்றதுன்னா மோகனை விட்டு பிரியாதவன்றதுக்காக சொல்ற வார்த்தை. மோகனுக்கு தர்மபத்னி, துர்மத்தின்னு பேரு அவனுக்கு. கெட்ட புத்தி, கெட்ட புத்தி இருந்ததுன்னாக்க மோகன்தான் வரும். நல்லது கெட்டதுன்னு பாகுபாடு பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது கெட்ட புத்தி இருந்தோட கெட்ட புத்தியோட சேர்ந்தாக்க. அந்த கெட்ட புத்தி தான் மகாமோகனுடைய மனைவி. மகாமோகன் தான் இந்த நாடகத்துல வில்லனாக இருந்திருக்கவன். அபவர்க்க தோஷ திருஷ்டிமயி, மோட்சத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் எப்ப பார்த்தாலும் மோட்சத்துல தோஷத்தையே சொல்லவடா. இவெல்லாம் மோட்சத்துக்கு போனோம் மோட்சத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பவே நம்பாதுங்க. யாரும் மோட்சத்துக்கு போயிட்டு வந்து இது நன்னா இருக்கு சுகமா இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லை. எல்லாம் போனவா போனவாதான் அங்கேயேதான் இருந்துருக்காள தவிர ஒருத்தர் கூட வரல. இது வேதம் தான் சொல்லிருக்குன்னாக்க வேதத்தை இது வேதத்துல என்னதையோ சொல்லிருக்கு எத்தனை எத்தனையோ சொல்லிருக்கு அதெல்லாம் வந்துட்டு இத மாத்திரம் இவா பிடிச்சு நிக்கிறா இவா என்று எப்ப பார்த்தாலும் மோட்ச மார்க்கத்துல தோஷம் சொல்றதே வேலையா இருந்துருக்கவளாம். அந்த துர்மத்தின்ற விஷயரச தோஷ திருஷ்டி சுமதி அனன்யா விவேகம். அனன்யா விவேகம், விவேகன் எங்க இருந்திருக்காரோ அவரை விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கா சுமதி. அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேன பிரபாயதான சீதா பிராட்டியினுடைய வார்த்தை. சூரியன் தன்னுடைய பிரபையை விட்டு எப்பவுமே இருக்க மாட்டான். அந்த சூரியனுடைய பிரபை எப்படி சூரியனை விட்டு இருக்காதோ அந்த மாதிரிதான் நான் என்னையும் ராமனையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சீதா பிராட்டி சொல்றாரு. அந்த விவேகனையும் சுமதியும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டா எந்த இடத்துல விவேகம் இருக்கோ அந்த இடத்துல சுமதி இருப்போம், எந்த இடத்துல நல்ல புத்தி இருந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல விவேகம் இருந்துட்டு இருக்கோம். ஆகையால அவன் என்ன பண்றா சுமதி என்ன பண்றா அப்படின்னா விஷயரச தோஷ திருஷ்டி, விஷயரச தோஷ திருஷ்டி, இந்த ஐகமான சுகம் இருந்துட்டு இருக்க, இந்த பிராகிருத்தமான சுகம், இந்த லோகத்துல நாம அனுபவிக்கின்ற சுகம் இருந்துட்டு இருக்க, இந்த சுகத்துல தோஷ திருஷ்டி, இதுல இருக்கிற தோஷத்தெல்லாம் சொல்றவளா இருந்துட்டு இருக்கா. இது ரெண்டு பெண்கள் சொல்ற, துர்மத்தையும் சொல்ற சுமத்தையும் சொல்ற, ரெண்டு பேருமே தோஷத்தை தான் பாக்குறவாளா சொல்றோம். ஏன் ரெண்டு பேரும் குணத்தை சொல்லக்கூடாதா? இவன் துர்மதி வந்து ஐக சுகத்தை சொல்றவள், இதில் இருக்கிற சந்தோஷத்தை சொல்றவள், சுமதி அமுஷ்மிகமாக சீமை குண்டத்தில் இருக்கிற விசேஷ அனுபவங்களை சொல்றவள்னு சொல்லலாம் இல்லையோ. அதை விட்டுட்டு துர்மதி இந்த சீமை குண்டத்தில் இருக்கிற தோஷத்தை சொல்றவள், சுமதி இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்ல தோஷத்தை சொல்றவள்னு சொல்ற, என்னத்துக்கு இப்படி தோஷத்தை சொல்றவா கேட்டமான, அதுக்கு ஒரு விஷயம் யோசனை பண்ணி பார்க்கணும். பொதுப்படையாக சாமான் இது எல்லாருக்கும் நினைச்சக்கூடாது, யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. பெண்கள் பார்த்தாள்னாக்கா அந்த பெண்கள் கண்ணல்ல நல்லது காட்டிலும் கெட்டதுதான் செட்டுன்னு படுமா, தோஷம்தான் செட்டுன்னு படுமா. புருஷால்லாம் ஒரு வஸ்துவை பார்த்தாள்னாக்கா புருஷால் ஏதோ சமுதாயமா பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா பெண்களுக்கு தான் இந்த சாமர்த்தியம் அதிகம், அதுல இருக்கிற தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுன்ற சாமர்த்தியம் அதிகமா. ஒரு சமுதாயமா ஒரு பொண்ணை பாக்குறோம், இந்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா நாம என்ன சொல்லுவோம்? புருஷன் பார்த்தோம்னாக்க இந்த பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு ஆஹா சமுதாயமா நல்லாதான் இருக்கா. இதே பெண்கள் கணக்கு அவளை பார்த்தாங்கனாக்க அந்த பொண்ணு நல்லா இருக்காருன்னா மொத்தமா பார்த்தா நல்லா இருக்கா மாதிரி இருக்க தவிர அவ கண்ணை பாருங்க, அது கண்ணு பொட்டு கண்ணா இருந்துட்டு இருக்கு, மூக்கு பெரிய மூக்கா இருந்துட்டு இருக்கு, தலையில மயிரே குறவா இருந்துட்டு இருக்கு, அப்படி எத்தியானா ஒன்னும் சொல்லிட்டு இருப்பா. அதுல என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷம் எல்லாம் ஆனா அது சொல்றது சத்தியமா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லச்சு, ரெண்டு பேரையும் சொல்லச்சு, ரெண்டு பேரையும் தோஷத்தை பாக்குறவா, இவ ஐக சுத்தத்துல இருக்கிற தோஷத்தை பாக்குறவ சுமதி, சிவகுண்டத்துல இருக்கிற மோட்சபம் அடைந்தாக்கா வரக்கூடிய அபவர்க்கத்துல வரக்கூடிய தோஷத்தை பாக்குறவும் துர்மத்தின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறார் சுவாமி. மோகஸ்ய தர்ம பத்னி துன்மதி அபவர்க தோஷ திருஷ்டிமயி விஷய ரச தோஷ திருஷ்டி சுமதி அனன்யா விவேகஸ்ய. ரதி கேக்குற, அப்புறம் என்ன என்ன சமாச்சாரம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னா அது காமன் சொல்றான். விவேககுலம் அசாயம் அல்பசாரஞ்ச ஜெகதி வர்த்ததே. உனக்கு தெரியாதா இப்படி இந்த புத்தி தர்மபூத ஞானமானது மூணு குலங்களை ஈன்றெடுத்தது, அந்த மூணு குலங்கள்ல இந்த ரஜப்பிரதானமாக இருந்திருக்கிற ராஜசமாக இருந்திருக்கிறது, அந்த ராஜசமாக இருந்திருக்கிறது ராகாதிகள், ராகம்ன்றது ஆசை, இந்த ஆசை முதலியவெல்லாம் என்ன பண்றதுன்னா தமப்பிரசூத்தையே சம்சார சக்கரவர்த்தினா மகாமோகசிய, தமப்பிரசூத்தியாக இருந்திருக்கிறவன் மகாமோகன், அந்த தாமசமாக இருந்திருக்கிற மகாமோகனுக்கு இவை எல்லாம் அந்த குரூப்போட சேர்ந்துடுறதுதான். இந்த ராஜசமா இருக்கிறது எல்லாமே அந்த தாமசத்தோட சேர்ந்துடுறது. மகாமோகத்து தைத்தியானுகூல ரட்சக் குல நியாயன சாதிவியம் ஆச்சரந்தி. அரக்கர்குலம் ராட்சச குலம்ன்றது ரெண்டு வேற வேற. அந்த அரக்கர்குலத்துக்கு ராட்சச குலம் எப்படி உபகாரம் பண்றதோ அந்த மாதிரியாக அந்த மகாமோகனுடைய குலத்துக்கு மகாமோகன் சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகம்ன்றது இருக்க இந்த ராஜசமாக இருந்திருக்கிறது, இந்த ரஜோகுணத்தினால உண்டானதாக இருந்திருக்கு, அவனோட சேர்ந்து அவனுக்கு உபகாரம் பண்ணிருக்கு. இப்ப தனிமைப்படுத்தப்பட்டது எதுன்னு கேட்டோம்னா விவேகன் தான். சத்துவ சம்பவம் இந்த சத்துவகுணத்தினால உண்டானதாக இருந்திருக்கிற சத்தோன்மேஷம் ஏற்படுறதுக்கே உண்டான குணமாக இருந்திருக்கிற விவேகத்தை தலைவனாக உடைத்தான இருந்திருக்கிறது சகாயம். இது யார் வார்த்தை? இது காமனுடைய வார்த்தை. ஆகையால சொல்றேன், அவனுக்கு மகாமோகன் சகாயத்தோட இருந்திருக்கான், இவனுக்கு எந்த சகாயமும் இல்லாத இருந்திருக்கான். அல்பசாரஞ்ச ஜெகதி வர்த்தத்தை லோகத்துல பாருங்க, விவேகம் விவேகின் நல்லது கெட்டதுன்னு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கிறவனாக இருந்திருக்கிறவன் லோகத்துல என்னத்த அனுபவிக்க போறான், எத்தையும் அனுபவிக்க போறது இல்ல. எல்லாம் எப்ப பார்த்தாலும் பெருமாளை தானே இருக்க போறான், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் போயிட்டு இருக்க போறான்னு தவிர எதையான சுகத்தை அனுபவிக்க போறான்னா ஒண்ணுமே இல்லை. இவனோட சேர்ந்தா என்ன இருக்க போறது? அல்பசாரம் தான் இருக்கு. அல்பசாரம் ஜெகதி வர்த்தத்தே ஜனகஸ்ட அஸ்மாக்கும் க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வயம் மத்தியஸ்த ஸ்வபாவோபி சகதர்மச்சாரண்யா தேவ்யா புத்தியா சக அத்யாவது அஸ்மாசு பகுலம் தத்த திருஷ்டி. சரி, இப்ப மூணு பசங்க சொல்லியாச்சு. அந்த மூணு பசங்கள்ல ரெண்டு பசங்க ஒரு செட்டா இருக்கா, ஒரு பையன் ஒரு செட்டா இருந்துட்டு இருக்கான். இவனுடைய திருஷ்டியில இவ ரெண்டு பசங்க திருஷ்டியில தானே இருக்கு, அந்த பக்கம் தானே இவன் மகாமோகன் பக்கமா இருக்கக்கூடியனால காமன் சொல்ற வார்த்தை. ஆகையில இவ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா, மூணாவது தனிமைப்படுத்த விட்டாங்க போயிட்டு அப்படின்னால அந்த விவேகனோட இருந்திருக்கிற அந்த கும்பல் என்ன பண்றதுன்னா அல்ப சார்பா இருந்துட்டு இருக்கு, அது வீக்கா இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா. சரி, அப்பா சப்போர்ட் யாருக்கு இருக்கு? ஜனகஸ்ட அஸ்மாக்கும் க்ஷேத்ரஜ்ஞா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஜனகனாக தகப்பனாக இருந்திருக்கிற ஜீவன் மத்தியஸ்த சுபாவப்பி இயல்பா அவ மத்தியஸ்தமான சுபாவத்தை உடையவனாக இருந்திருக்கு. அந்த விவேகனுடைய பட்சமும் இல்ல, இந்த ராஜச தாமச பட்சமும் இல்ல. அப்படி இருந்தா கூட இதுவரைக்கிலும் சகதர்மச்சரண்யா தேவியா புத்தியாசக இந்த பிரகிருதியில இருக்கிற வரைக்கிலும் இங்க இருக்கிற வரைக்கிலும் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா அத்தியாவது அஸ்மாசு பகுலம் தத்த திருஷ்டிகி, அஸ்மாசு பகுலம் தத்த திருஷ்டிகி, அந்த ராகத்வேஷன்லாம் இருந்துட்டு இருக்காள், ரஜோகுணமும் தமோகுணமும் இருந்துட்டு இருக்கிற மகாமோகன் பட்சத்துலதான் அவள்லாம் ஒரு கண் வச்சவாளாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னா அவ பட்சபாத்தமா தான் இருந்துட்டு இருக்காளே தவிர அவளும் ஐகிக்க சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் ஆசையோடு இருந்துட்டு இருக்காளே தவிர அவளுக்கு இன்னும் விவேகம் ஏற்படல என்று சொல்ற. ததிதம் சகமானாக நித்தியன் ருஷம் சக விவேகாதேக ஜாதிவாதி நெய்வ ஸ்வபங்கம அனுமன்யமானாக புருஷஸ்ய போகம் தத் சம்வர்தகம் அஸ்மாச்ச உச்சாதயிதம் ஈகந்தே ததிதம் சகமானாக. இது எல்லாத்தையுமே எப்படி எடுத்து போறேன்றதுதான் பார்க்கணும் சுவாமி, ஆச்சரியமா எடுத்து போறேன் பார்க்கணும். இது மொத்த ஸ்டேட்மெண்ட் யாரு, எதிராளியனுடைய ஸ்டேட்மெண்ட், காமனுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த காமனுடைய வார்த்தை சொல்லச்சேயே அப்படியே அவன் எப்படி நம்மளை பத்தி சொல்லுவானோ அதைதான் சொல்லணும். இப்படி அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறத பொறுக்கலையாம் யாருக்கு, விவேகனுக்கு. இந்த ராகத்வேஷாதிகளோடு கூட மகாமோகனுடைய பக்கத்துல இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிறத பொறுக்காத அந்த விவேகன் என்ன பண்ற, அவெல்லாம் எப்படிப்பட்டவனா, நித்தியன் ரிசம்சாக அப்படின்னா எப்பவுமே குரூரமானவாள் தானா அவ. எந்த விஷயத்துல குரூரமானவாள்னா இந்த ராகமும் துவேஷமும் இருக்கு, இப்ப ஒருத்தர் இருக்க கூடாதுன்னு பண்றதுதான் குரூரத்தினுடைய செயல், அழிக்கிறது தான் குரூரத்தினுடைய செயல். இவ எப்படி ரிசம்சாலா இருந்துட்டு இருக்கான்னா, போனா போயிட்டு போறது விவேகம் இருக்கிற இடத்துல ராகமும் மோகமும் இருந்துட்டு போட்டோமே, ஆசையும் இருந்துட்டு போட்டோமே, இது துவேஷமும் கூடவே இருந்துட்டு போட்டோமேன்னா அதை பொறுக்கவே மாட்டான் விவேகம். இது எந்த இடத்துல விவேகம் வந்துருக்கோம்னா அந்த இடத்துல மோகமோ மோகமோ ஆசையோ இருக்கவே இருக்காதான். நித்திய ரிசம்சாக விவேகா தேகம் ஜாதிவாதினைவ சுகம் சுபங்கமோ பெனுமன்யமானாக அப்படின்னா, ஜாதிவாதிகளை போல அப்படின்னா, இந்த ஜாதிவாதம்ன்றது என்னன்னு கேட்டாக்க சர்க்கத்துல மூணு விதமா சொல்லிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் வந்ததுன்னாக்க சலம் ஜாதிகி நிகிரகஸ்தானம் அப்படின்னு சொல்லி மூணு தோஷத்தை சொல்றது. சலம்னாக்க மறைஞ்சு இருந்துட்டு இருக்குது, அது நேரம் சொல்லாத மறைச்சி சொல்றது. ஜாதிகின்றது என்னன்னா, இவன் எதனா ஒரு தனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை நினைச்சிட்டு தனக்கு சாதகமா இருக்குன்னு ஒண்ணு சொன்னாங்கனாக்கா அது அவளுக்கு, அதாவது எதிராளிக்கு எதிராக இருந்துருக்கு தனக்கு சாதகமாக இருந்துருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லி இந்த காரணத்தை கொண்டு எதிராளி சொல்ற வாதம் சரியில்லைன்னு இவா சொன்னாங்க, அந்த வாதம் இவாளுக்குமே எதிராக இருந்ததுனாக்க அதுக்கு ஜாதிவாதம்னு பேர். இவ என்ன பண்றா, இந்த விவேக பிரபிருதிகள்லாம் ஜாதிவாதிகள் மாதிரி இருந்துருக்கா. இவ எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான், இந்த அழிக்கணும்னு நினைக்கிறது தன்னையும் அழிச்சுக்கும்படியாக ஆயிடும் போல இருந்துட்டு இருக்கு, அப்படிப்பட்டவளாக இவா இருந்திருக்கான். அஸ்மாஸ்ட உற்சாகம் மீகந்தே, இவெல்லாம் என்ன நினைக்கிறா, என்ன எண்ணம் இவளுக்கெல்லாம், புருஷனுடைய போகம், புருஷன் போகத்தை அனுபவிக்கிறா, அந்த போகம் பிராகிருதமான போகத்தை அனுபவிக்கிறதுனால அந்த போகம் மொத்தம் போயிடணும், அந்த பிராகிருதமான போகத்தை புருஷன் தகப்பனார் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த போகத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ராகம் துவேஷம் மோகம்னு இருக்கக்கூடிய நம்மையும் அழிச்சிடணும்னு பாக்குறான். இதுதான் இவாளுடைய நிலை. அஸ்மத்தாத்த என்ன அப்படின்னு நம்ம அப்பா என்ன பண்றேன்னா, அநாதிபுக்தானாம் பிரகிருதம் விவிதான் தோஷான் உத்தாட்டியம் தாசஞ்ச தத்யாம் உபஜனித வைராக்கியம் கேனசித் உபாயேன விரச்செய்ய மகாபிரஸ்தானேன புனராவர்த்தினம் கர்த்தும் ஆரம்பந்தே. நம்ம அப்பாவை என்ன பண்றா தெரியுமா, இந்த விவேகம்லாம் நாம இந்த தோஷத்தை அனுபவிச்சுட்டு, இந்த அதாவது பிரகிருதியில இருந்துட்டு இருக்கோம், பிரகிருதியில அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு நேத்தையா அனுபவிக்கிறோம், எத்தனை எத்தனையோ ஜென்மம், எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது. அப்படி இவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு இருக்கச்சு, இன்னைக்கு மாத்திரம் இதை தோஷம்னு ஒண்ணு சொல்லுவாளான்னு ஒருத்தர், இது சரியா இருக்கா? நம்ம எல்லாரும் கேட்கிற கேள்விதான் இது. நாம சொல்லிட்டு இருக்கோம், திடீர்னு இவன் என்னமோ கண்டுபிடிச்சிட்டானா, இவனுமோ வாசி வந்து வாசிட்டு வந்துட்டானா, நாம பண்றதெல்லாம் தப்பான், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அதுலயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தன் டாக்டர் பையன் டாக்டர் வாசிட்டு வந்துட்டான், அதுல எல்லாரும் இருந்துட்டு இருக்கா, இவெல்லாம் சாதாரணமா தலையை பண்ணிட்டு இருக்கா, பாரத்தை கொட்டுறா, இது பண்றா, எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. பையன் வந்த உடனே என்ன சொல்றான், ரொம்ப ஹைஜீனிக்கா பண்ணணும், நீங்க பண்ற தலைகள் எல்லாம் சரியே இல்லை, இப்படி எல்லாம் சலுகை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இத்தனை நாளா சாட்டந்தவாள்லாம் செத்தா போயிட்டா, இப்ப அவளுக்கு எல்லாம் என்ன ஆயிப்போச்சு? ஒன்னும் இவன் என்னமோ டாக்டருக்கு வாங்கிட்டு வந்துட்டானா, இவன் என்னமோ புதுசா சொல்றான் அவனுக்கு உடப்பட, இப்படிதானே நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல காமன் சொல்றான், இந்த விவேகன் என்ன பண்றான், இந்த அப்பா இன்னைக்கு நேத்து இந்த பிராகிருதத்துல சுகத்தை அனுபவிக்கல, எத்தனையோ எத்தனையோ ஜென்மமா அனுபவிச்சுட்டு இருக்க, எத்தனை எத்தனையோ ஜென்மமா அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு இடத்துல போய் அப்பா நீங்க அனுபவிக்கிற சுகம்லாம் இது உண்மையான சுகம் இல்ல, இதெல்லாம் துக்கம் தான் இது, ஆகையால இத விட்டுணும் என்று இதுல இருக்கிற துக்கத்தை சொல்லி ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணி, அந்த வைராக்கியம் உண்டு பண்ண பிற்பாடு வைராக்கியம் என்ன வரும், இனிமே எனக்கு இந்த சுகம்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம், இந்த பிராகிருதமான சுகம் இது உண்மையான சுகம் இல்ல, இது இதெல்லாம் வானான்ற ஒரு எண்ணம், இந்த உண்ணத்தை எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த விவேகன் என்ன பண்றான், கேனச்சி துப்பாயேன விரச்சைய, பக்தியோ பிரபத்தியோ ஏதோ ஒரு மார்க்கத்துல போகும்படியாக பண்ணி, மகா பிரஸ்தானேன புனராவர்த்தினம் கர்த்தும் ஆரம்பத்தே, இவனை என்ன பண்ணோம்னு நினைக்கிறாக்க, அந்த மகா பிரஸ்தானம்ன்றது இங்க இந்த இடத்துல மகா பிரஸ்தானம்னா பத்ரிகாசிரமத்துல போய் பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை சேவிச்சுட்டு வயசானவாளா இருந்துருக்கவா ஒன்னும் முடியாதவாளாக இருந்துருக்கான்னாக்க, அப்படியே மேல மேல மேல மேல அப்படியே மேல போயிட்டே இருக்கிறது, இப்படி போயிட்டே இருக்கிறதுக்கு மகாபிரஸ்தானம்னு பேரு, வானப்பிரஸ்த ஆசிரமத்தை சுவீகரிச்சுட்டு மேல மேல பத்ரிகாசிரமத்து மலை மேல போயிட்டே இருந்துருக்கிறது, போயிட்டே இருந்து எந்த இடத்துல எப்போ நமக்கு அந்த பிராணவியோகம் ஏற்படுறதோ அந்த பிராணவியோகம் ஏற்பட்ட பிறகு மோட்சத்துக்கு போயிடுறதுன்றது இருக்க, இதுக்கு மகாபிரஸ்தானம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல விவேகன்லாம் என்ன பண்ற, அப்பாவுக்கு ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி அந்த மகாபிரஸ்தானத்துக்கு போற மாதிரி, இனிமே அபுனராவர்த்தி லட்சணமாக திரும்பி வராத லட்சணமாக இருந்துருக்கிற ஒரு விஷயம் இருந்துருக்க, அதுக்கு போகும்படியாக பண்றா. அதோடு மாத்திரமில்ல, நம்மள எல்லாம் இது இன்னைக்கு நேற்றியா இவ அனுபவிச்சுட்டு இருக்கா, எத்தனையோ நாளா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதுல போய் தோஷம் சொல்லிட்டு மக்கட ரட்சபதி மகாபாதகனும் சுக்ரீவ விபீஷனும் சுகலோத்சாதனை பிரமாணயந்தி, இப்படி கூட ஒருத்தன் பண்ணுவானா, நம்ம எத்தனையோ நாளா அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல போய் அதுக்கு போய் விபரீதமா ஒருத்தன் இதை அனுபவிக்காதுன்னு ஒருத்தன் போய் பண்ணுவானா, இதே குளத்துல பறந்துட்டு இதே அப்பாவுண்ட பறந்துட்டு இப்படி பண்ணுவானா, அதுக்கும் திருஷ்டாந்தம் இருந்துட்டு இருக்கு. மர்க்கட ராட்சசபதி மகாபாதகனும் சுக்ரீவ விபீஷனும் சுகலோத்சாதனை பிரமாணயந்தி, இவன் விவேகன் என்ன பண்றான், தன்னோட உடன் பிறந்தவர்களை அழிக்கிறதுக்கு தானே பாக்குறான், யாரா தன்னோட உடன் பிறந்தவர்கள் அழியணும்னு யாரா நினைப்பாடா, எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைப்பா, ஏண்டா இப்படி சொல்ற என்று ரத்தி கேக்குற மாதிரி நினைச்சுட்டு அதுக்கு காமன் சொல்றான். அப்படியும் சில பேர் இருக்கா லோகத்துல, ரெண்டு பேர் அயோக்கியெல்லாம் அந்த மாதிரி இருக்கா, சில பேர் ஒரு மர்க்கட்டம் ஒரு குரங்கு ஒரு சுக்ரீவன், அந்த சுக்ரீவன் உடன் பிறந்தவனாக இருந்துட்டு வாலியை அழிச்சுட்டு தான் சுகத்தை அனுபவிச்சது, அதே மாதிரிதான் ஒரு ராட்சசனும் விபீஷணன் தன்னுடைய தமையன்மார்கள் எல்லாம் அழிச்சு உடன் பிறந்தவர்கள் ராட்சச சமுதாயத்தையே அழிச்சிட்டு தான் ராஜாவா உட்காந்தான், அந்த மாதிரிதான் விவேகனும் பண்றான், நம்மள அழிச்சிட்டு தான் சுகத்தை அடையணும்னு பாக்கிறான். இதுதான் நடந்துட்டு இருக்குமா, இது சுகலோத்சாதனை பிரமாணயந்தி ததாரம்ப சமயே தாத்திய துர்தசக்தியா வர்ணயித்தும், இப்படி விவேகனுடைய ஒரு இன்ஃபுளுயன்ஸ்னால அந்த ஜீவன் இருக்கச்சு அப்பாவுடைய துர்தசை இருந்துட்டு இருக்குப்பாரு, அப்பா என்ன நிலையில இருந்துட்டு இருக்காருன்றது இருக்க, அது வாயால சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு துர்தசையில இருந்துட்டு இருக்கு. நாமளே சொல்லுவோம், ஒரு பையன் ரெண்டு பசங்க இருக்கா, வந்து அப்பா ஒருத்தரோட இருந்துட்டு இருக்க, அவன் ரொம்ப ஆட்டி வைக்கிறான், ஆட்டி வச்சாலும் கூட இன்னொரு பையன் வந்து அப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னா, அந்த பையன் ஆட்டி வைக்கிறான்னு சொல்ல முடியாது, வாயால சொல்ல முடியாது அவரால், ஐயோ அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கண்டா, நீ ஆயிச்சும் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு எண்ணம் அவருக்கு, அவன் பக்கத்திலேயே நின்றுட்டு இருப்பான், அப்ப பார்த்த உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத அப்படியே மூச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி ஸ்திதி தான், நம்ம அப்பா நம்மளோட நான் இருந்துட்டு இருக்கேன், வழிய சுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கச்சே விவேகம் வந்து கூப்பிடுறான், விவேகா நீ வா போலாம் அப்படின்னு சொல்லு, விவேகன் அப்பா இந்த சுகம் எல்லாம் வாண்டா இதை விட்டுடும் அப்படின்னு சொல்லி சொல்றான், நீ எந்த இடத்துல அவன் என்னமோ சொல்றான், நீ சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றானே, நீ சௌக்கியமாவா இருந்துட்டு இருக்கே என்ன கேட்டான். அதுக்கு அப்பா ஒண்ணுமே சொல்ல முடியாது இருந்துட்டு இருக்கேனா. ஜாத்யந்தா பரதோஷ திருஷ்டிஷு பரிவாதேஷு முகாக்ரணி. அப்பா ஒரு குருடனா இருந்துட்டு இருக்கே, எந்த விஷயத்துல ஜாத்தியந்தான் பிறவி குருடனாக இருந்துட்டு இருக்கேரா. அந்த விவேகன் வந்தாய் போச்சுனாக்க, விவேகம் வந்துடுத்துனாக்க அவர் பிறவி குருடனா ஆயிடுறேரா. பரதோஷ திருஷ்டிஷு, பிறர்கள் விஷயத்துல இருந்துட்டு இருக்கிற தோஷ திருஷ்டி, அவளிடத்துல என்ன தோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்றதுக்கு அவர் கண்ணுல எதுவுமே படுறது இல்லையா, அப்படி ஆயிட்டேரா அவர். அப்பா வந்துட்டேன் பரிவாதேஷு முகாக்ரணீஹி, பரிவாதேஷு முகாக்ரணீஹி அப்படின்னா பிறரை பழிப்பது. பரிவாதம்ன்றது அசலார பழிக்கிறது. அவ என்ன பெருசா சொல்லிட்ட, இவர் என்ன பெருசா உபன்யாசம் பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்றது இருக்க. இது இந்த பரிவாதேஷு மூகாக்ரணீஹி, மூகாக்ரணீஹி அப்படின்னு சொன்ன என்ன காரங்க வழக்கு ஒண்ணுமே. பரிவாதேஷு மூகாக்ரணீஹி வாதேய பிரதமாவதார சரணிகி நிந்தா சமாகர்ணனே. அது காது இவருக்குதான் முதல் முதல்ல செவிடுன்றது இவருக்குதான் வந்திருக்கான். இது எதனால அப்படின்னா பாதரியம்ன்றது வந்திருக்குன்னா பாதரியம் இதுக்கு பிரதமா வருணிகி எந்த விஷயத்துலன்னு பாக்கலாம். நிந்தா சமாகர்ணனே யாரானா யாரையானா வெட்டாருனாக்கா அவருக்கு அப்படியே காதே கேட்காது போயிட்டு இருக்கான். இதுதான் அப்பாக்கு இருந்திருக்கிற ஒரு நிலை. ஸ்திரீ பிராய பரதார சங்கிரக விதௌ, பிறன் மனைவி பார்த்தாக்க ஸ்திரீ பிராய, இவர் புருஷனாவே இருக்கிறது இல்லையா, ஸ்திரீ பிராய பரதார சங்கிரக விதௌ தத்வது பராவர்ஜனே சம்பத்தியேத. அதே மாதிரிதான் பராவர்ச்சனம், பிறரை வசீகரிக்கிற விஷயத்துல அவர் அந்த ஆராயிரதுன்ற மனோ வியாபாரமும் அவருக்கு இல்லாத இருந்திருக்கு. இப்படிப்பட்டவராக இருந்திருக்கு. சமீட்சணேபி விகலகா பாபைஹி விவேகாதிபிஹி, விவேகாலன்னு பாபிகள் இருக்காளே அந்த பாபிகளுடைய ஒரு ஹிம்சையினால அவரால் பார்க்க கூட முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அப்பா இருந்துட்டு இருக்கு. யாரு இந்த மகாமோகனாலே ஆட்கொள்ளப்பட்ட ஜீவன் விவேகன் வந்தான்னாக்க ஜீவனுடைய நிலை எப்படின்றத இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஓஹோ அதுக்கு மேல சொல்ற அத்தையேவ அஸ்மாபிரபி பரித்யக்த அசௌபிராத்ரைஹி தே அமி துராத்மனஹா ஜிகாம்ஸ்யந்தே. இப்படி எல்லாம் அப்பாவை பண்றதுனாலதான் நாங்க கூட என்ன பண்றோம்னாக்க பரித்யக்த அசௌ பரித்யக்த சௌபிராத்ரைஹின், அண்ணன் தம்பியா இருந்துருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ஒத்துமையாக அந்த சௌபிராத்ரம்ன்றது வேணும். அது இல்ல, அது இல்லாததுக்கு காரணம் என்னன்னாக்க இந்த துராத்மாவா இருந்திருக்கிற விவேகன் முதலியவர்களை அழிக்கணும்னு பாக்குறான். ஏன் அப்பாவை இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அப்பாவ ஒரு குருடனா ஆக்கிடுற, ஒரு செவிடனா ஆக்கிடுற, ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு ஸ்திரீ பிராயமா ஆக்கிடுற, இப்படி எல்லாம் பண்ணிடுற, ஆகையாலதான் நான் இந்த மாதிரி பண்றேன். ததஹா பிரவிருத்தி நிவத்தி பத்ததி சமாசிரித்திய வயஞ்ச தேச்ச சையதிஷ்யாமகே. இதுக்கு மேல நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம் அப்படின்னா நாங்கள்லாம் பிரவிருத்தி மார்க்கத்துல போடுறோம் போறோம். யாரு ராஜசமாக இருந்துருக்கிறவாளும் தாமசமாக இருந்துருக்கா, இவா ரெண்டு பேரும் ஒரு குரூப். இன்னொரு குரூப் விவேகனோட சாத்விகமாக இருந்துருக்கிறவா. இந்த சாத்விகமாக இருந்துட்டு இருக்கவாளோ ராஜசமாக இருந்துட்டு இருக்கவாளோ ரெண்டு பேருமே நாங்க பிரவர்த்தி மார்க்கத்துல போறோம், அவ நிவர்த்தி மார்க்கத்துல போறா அப்படின்னு சொன்னான். இப்ப பிரவர்த்தி மார்க்கம்னா என்ன, நிவர்த்தி மார்க்கம்னா என்ன என்று பார்க்கணும். பிரவர்த்தி மார்க்கம்னு சொன்னவனாக்க இந்த விஷய சுகங்கள், இந்த பிராகிருதமாக இருந்திருக்கிற இந்த லோகத்துல அனுபவிக்கக்கூடிய சுகங்களை அனுபவிப்பதற்காக மேல மேல காரியங்களை பண்றது இருந்துருக்க அதுக்குதான் பிரவர்த்தி மார்க்கம்னு பேரு. நிவர்த்தி மார்க்கம்னாக்க இனிமேலும் இத்தனை நாளா எத்தனை எத்தனை ஜென்மமாவோ நம்ம இந்த விஷய சுகங்கள்லாம் அனுபவிச்சு இருந்துருக்கோம், இனிமேலும் இந்த விஷய சுகங்களை அனுபவிக்காத, எப்பவும் அபுனராவர்த்தி திரும்பி வராத, எப்பவும் அழிவில்லாத சுகமாக இருந்துருக்கிற, பரம புருஷார்த்தமாக இருந்துருக்கிற, மோட்சத்தை அடையிறது இருந்துருக்க அதுதான் அதுக்கு உண்டான வழி. அந்த வழிய பாக்குறது தான் நிவர்த்தி மார்க்கம்னு பேரு. நாங்க பிரவர்த்தி மார்க்கத்துல நாங்க போறோம், விவேகன் முதலானவர்கள்லாம் நிவர்த்தி மார்க்கத்துல போறோம். இப்படி நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரவிருத்தி மார்க்கத்திலையும் நிவர்த்தி மார்க்கத்திலையும் போயிட்டு, ததகா பிரவிருத்தி நிவர்த்தி பத்ததியும் சமாசிரிச்ச வயஞ்ச தேச சையதிஷாமகே. நாங்க யார யாரு எப்படி ஏதாவது ஒரு வழியில போய் ஒருத்தரை ஜெயிக்கணும்ன்றதானே நாங்க பண்றது, இப்படிப்பட்ட செயலை நாங்க ரெண்டு பேரும் பயத்தனப்பட்டு இருக்கோம். ததா சத்த பிரதானம் குலம் ஜோதிஹி இங்கள ஜோதிஹி இவ துமணிகரணைஹி அஸ்மாபிஹி அபிபூயதே. இந்த சத்துவப்பிரதானமாக இருந்திருக்கிற ஒரு குரூப் இருக்க, அது அதுவும் ஒரு ஜோதிஷ் தான், இதுவும் ஒரு ஜோதிஷ் தான். அந்த ஜோதிஷ் எப்படி இருக்கும்னா மின்மினி பூச்சியினுடைய ஜோதிஷ் மாதிரி இருந்திருக்கான். அந்த மின்மினி பூச்சியினுடைய ஜோதிஷ் சூரியனுடைய ஜோதிஷத்துக்கு எதிர அது தெரியுமா, அதனுடைய பிரகாசம் தெரியுமா, தெரியாது. அந்த மாதிரிதான் இப்ப எங்களுடைய பிரகாசம் எப்படிப்பட்டது, சூரியனுடைய பிரகாசம் மாதிரி இருக்கு, அவளது மின்மினி பூச்சியினுடைய பிரகாசம் மாதிரி இருந்துருக்கு, அவளது நாங்க அழிச்சு நாங்க மின்னுக்கு வந்துட்டு இருக்கோம், இதுதான் எங்களுடைய நிலை. இது வாஸ்தவம் தானே. லோகத்துல சத்துவ சுகம் குணம் இருக்கிறவா ரொம்ப குறவு, அவ எங்கேயோ ஒருத்தர் தான் இருக்க போறா. ஆனா ராஜச தாமச குணங்கள் இருக்கிறவா நிறைய பேர். இது சூரியனுடைய ஜோதிஷாட்டம் இருக்கு, அது மின்மினி பூச்சியினுடைய ஜோதிஷாட்டம் இருக்கு அப்படின்னா, சௌஹார்தமித்தமனபாப்ய சகோதரானாம் ஆசீத் ஸ்வமூல குணபேதவசாதே விரோதாம் ஏக பிரஜாபதி புவமபி வைரபந்தஹ ஸ்வாத்மாவதிஹி ஸ்வயமுதேதி சுராசுராணாம். இதுக்கு மேல ரதி கேக்குறதா நினைச்சுண்டு காமன் சொல்றான், நீங்க எல்லாரும் ஒரே அப்பா அம்மா மண்டத்துல இருந்து பிறந்தவா, அப்படி இருந்துட்டு இருக்கச்சே உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌபிராத்திரம், அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு நட்போட இருந்துட்டு இருக்க வேண்டியது போக, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டு நீ இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான், அவன் இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டேன்ற மாதிரி அடிச்சுண்டு சண்டை போடுற மாதிரி இருந்துட்டு இருக்க, இப்படிப்பட்ட நிலை கூட வருமா? ஒரு ஆத்திலேயே பிறந்தவாளுக்கு இப்படி இருக்குமா? ஒரே அப்பா அம்மாவனுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலை வருமா என்று கேட்ட, அதுக்கு சொல்ற சௌஹார்தமித்தமனவாப்ய. இப்ப நான் கீழே சொன்ன மாதிரி அந்த விவேகன் என்ன பண்றான், எங்க ரெண்டு பேரையும் அழிச்சுடணும்னு பாக்குறான். நாங்க என்ன பண்றோம், அந்த விவேகன் இல்லாத போனோம்னு நாங்க பாக்குறோம். இப்படி எங்க ரெண்டு பேருக்குள்ள, எங்க மூணு பேர்களுக்குள்ள, நாங்க ரெண்டு பேர் தனியா இருந்துருக்கோம், அவன் தனியா இருந்துருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு சௌஹார்தம்ன்றது துளி கூட இல்லாத இருந்துருக்கு. அந்த சௌஹார்தத்தை அடைவ சகோதரானாம் ஆசீத்து மூலகுண பேதவசாத்து விரோதா. இவளுக்குள்ள விரோதம் ஏன் வந்ததுன்னா, இவளுக்கு இயல்பாக இதுக்கு மூலமாக இருந்திருக்கிற குணவசாத்து, அந்த விவேகனுக்கு இயல்பாக இருக்க குணம் மூலமாக இருக்கக்கூடிய குணம் சாத்விகமான குணம், இந்த மகாமோகனுக்கு இருக்கக்கூடிய குணம் தாமச குணம், இந்த தாமச குணத்வசாத்து இவன் பண்ணவன் பிறந்தவன், இது ராஜச குணத்தினால பிறந்தவா இவா, இவா ரெண்டு பேரும் இவருடைய குணங்களுடைய பேதத்தினால அவனும் இவனும் துளி கூட சேரல. இது எப்படின்னா ஏக பிரஜாபதி புவாமபி வைரபந்தான்னா, தேவதைகளும் அசுரர்களும் ஒரே பிரம்மாவனிடத்துல இருந்து பிரம்மா சிருஷ்டி பண்ணவர் தான், பிரஜாபதியினுடைய சிருஷ்டியில ஒரு அப்பாவிலிருந்து ஏற்பட்டவாதான் அவ ரெண்டு பேரும், தேவதைகள் அசுரால் ரெண்டு பேரும், ஆனா தேவதைகள் விவேக சாத்விக குணங்கள் உடையவளாக இருந்துட்டு இருக்கா. அவ என்ன ராஜச தாமச குணங்கள் உடையவளாக அசுரல்லா இருந்துட்டு இருக்கா. அவளுடைய அவ ரெண்டு பேருக்கும் எப்படி சண்டை ஏற்படுறதோ அந்த மாதிரிதான் எங்களுக்கும் சண்டை இருந்துட்டு இருக்கு. இது ஒண்ணு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆத்மாவதி ஸ்வயமுதேதி சுராசுரானாம். ரத்தி சொல்றா, சாந்தம் பாப்பும் சாந்தம் பாப்பும். ஐயோ இப்படி இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் அச்சு சாலாமா, இந்த மாதிரி பண்ணலாமா, ஒரே குடும்பத்துல பிறந்துட்டு இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாளா. புத்திராய பிதுகு போகம் வினாசயந்தி. இது என்ன அநியாயமா இருந்துட்டு இருக்கு. புத்திரா ஏவ பிதுகு போகம் வினாசயந்தி. அப்பா அனுபவிக்கிறதுக்கு பையனுக்கு பிடிக்கலையா? இது என்ன, இது யாருமே எதிர்பார்க்காததா இருக்கு. அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னாக்க அப்பா சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லி இவனும் சந்தோஷப்பட வேண்டியது போக, அப்பா நீ போய் இந்த அனுபவம் சுகானுபவம் பிராகிருத சுகானுபவம் பண்ற, இதெல்லாம் அனுபவிக்க கூடாது, நீ வாண்டா வாண்டா இதெல்லாம் விட்டுட்டு வைராக்கியத்தோடு இருந்து நீ எங்கேயோ தபஸ் பண்ணிட்டு இருந்து நீ போன்னு சொல்லி சொல்றான்னாக்கா இது என்னது, இது இது நன்னாவே இல்லையே. அவ கேக்குறாவ, புத்திராயவ பிதுகு போகம் வினாசயந்தி ததா கோதரம் கதம் சோதராயவ இதரேதர வித்வம்சன லம்பட ஹிருதயா பவந்தி. அண்ணன் தம்பிகள்னு பேர் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறான்னாக்கா இது என்னது, இது நான் இவனை அழிச்சுடுறேன் அவனை இவன் அழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்குறான்னு சொன்னாக்கா இது என்னது, நன்னாவே இல்லையே. சமர துர்தர்ஷ நிவாரண சாதனம் சந்தி. சரி போனா போயிட்டு போறது, அவளுக்கும் உங்களுக்கும் எதனா வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்காத ரெண்டு பேரும் சமாதானமா போறதுக்கு எதனா வழி இருக்கா கொஞ்சம் பாருங்களேன். நீங்களும் இருந்துட்டு போட்டோம், அந்த விவேகனும் இருந்துட்டு போட்டோம், மகாமோகனும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோமே, அந்த ராஜச தாமச குணமும் இருந்துட்டு போட்டோம், சாத்விக குணமும் இருந்துட்டு போய் இதுக்கு எதனா சமரசத்துக்கு எதனா வழி உண்டா அதை பாக்கலாமே. இது என்னது, இது இது ஒண்ணு நன்னாவே இல்லையே, கேக்கறதுக்கே நன்னா இல்லையே, எப்படியா ஒண்ணு பண்றது. அவ கேக்குறாளா, சாந்தம் பாப்பும் சாந்தம் பாப்பும் புத்திராயோ பிதுகு போகம் வினாசயந்தி ததா கதம் சோதரா ஏவ இதரேதர வித்வம்சன லம்பட ஹிருதயா பவந்தி நாச கின்ன பவே தேஷாம் யுஷ்மாக்கம் அப்பி சமர துர்தர்ஷன துர்ஷ துர்தர்ஷ அநிவாரண சாதனம் சந்தி. அப்போ அப்ப காமன் சொல்றா, கதஞ்சிதபி நாத்திர சந்திகி சம்பாவியது. அப்பா ஒரு காலம் நாங்கெல்லாம் ஒன்னா போக முடியாது, எங்க விவேகம் இருக்கோ அந்த இடத்துல மோகம் இருக்காது, மோகம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்க முடியாது. இது ஒரு காலம் நடக்காத ஒரு விஷயம். சுவத்சத்வவிஹீனாம் சத்தையை வாபராஜ்யதாம் கதங்காரம் பிரதீகாரம் கல்பகோடி சதைரபி. இப்ப நான் சொல்றேன், ஒத்தனுக்கு ஸ்வதஹா சத்வ விஹீனானாம், இது சுபாஷித நீவியிலையும் இந்த ஸ்லோகம் வருது. இதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்வதஹா தானே, அந்த தானே நல்ல தன்மையே இல்லாதவனாக ஒத்த இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு இப்போ அந்த, அதாவது இதுக்கு ஒரு அர்த்தம், இந்த சத்துவ குணம் இருக்கிறவா என்ன பண்றாள்னாக்க, ரஜஸ்தமஸு தன்னோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. இதுதான் இங்க சொல்ற, ஸ்வதஹா சத்துவ விஹீனானாம் சத்தையைவ அபராஜ்யதா. அவளால இன்னொத்த இருக்கவே கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறவனாக இருந்தான்னாக்கா, அப்ப அவனை போய் என்னன்னு சொல்லி சொல்றது, அவனோட எப்படி இருக்கு, கதங்காரம் பிரதீகாரா கல்பகோட்டி சத்தையிருப்பி. அப்படி இருந்துருக்கவனுக்கு ஒரு எத்தனை இது இருந்தாலும் எவ்வளவு காலமானாலும் எப்படிதான் விரோத பரிகாரம் போக முடியும், நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க கூடாதுன்னு ஒத்த சொல்றான். அப்ப சொன்னாக்க சமாதானம் எப்படி வரும், நீ இருந்துட்டு போ நானும் இருந்துட்டு போன்னு ஒத்துக்கிற அளவுக்கு இருந்தாதானே பண்ண முடியும். விவேகனால ஒரு காலத்திலையும் நாம ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கிற ராஜசம் தாமசமாக இருந்துட்டு இருக்கிற மகாமோகனும் மகாமோகனுடைய ஆள்களும் இருக்கிறத அவன் துளி கூட விரும்பவே இல்லை, எப்பவுமே விரும்பாத இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு நாம எப்படி ஒன்னா போக முடியும், அவன் ஆத்துள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்றானே, நான் என்ன பண்ண முடியும். இதுதான் நினைக்கிறோம், சுதசத்துவ விஹீனானாம் சத்தையைவ அபராத்தியதாம். இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சத்தஹா சத்துவ விஹீனானாம் அப்படின்ட்டு சொல்லச்சு இது எத்தனை சொல்றான்னா, காமன் சொல்லச்சு மகாமோக பட்சத்துல இருந்துட்டு சொல்ற, பொதுவா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே பார்த்தோம்னாக்க, யாரிடத்துல சத்துவ குணங்கள் இல்லாதவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு சத்தையைவ அபராஜ்யதா அப்படின்னா அந்த சத்துவகுணம் இருக்கிறதே தப்புன்னு இவா ரெண்டு பேரும் நினைக்கிறா. அப்படி இருக்கிறவாளுக்கு எப்படி வந்து அவளோட இவா மகாமோகன் எல்லாம் இருக்கிற இடத்துல சத்துவகுணம் இருக்க முடியும்னு அர்த்தம் அது. அதாவது எந்த இடத்துல ஒரு கெட்ட குணங்கள்லாம் இருக்கோ அந்த இடத்துல நல்ல குணம் இருக்காது. இதுதான் விஷயம் சொல்ற, அவர் சொல்ற விஷயம். ஆனா அதை விபரீதமா எடுத்துட்டு இருக்கான். இவன் சொல்லச்சே, காமன் சொல்லச்சே, அவன் வந்து எங்களை இருக்கவே கூடாதுன்னு அவன் நினைக்கச்சே, நாங்க எப்படி அவனோட இருக்கிறது அப்படின்னா, பிரதி புருஷ விபக்த மூர்த்தி பேதம் வயமிதரேட்டமித பிரதீபவருத்தா குவச்சித் அதிகரணே சமாபதந்தா சுதனுததி மஹீ வத்யகாதகத்வம். இப்போ ஒரே இடத்துல பார்த்தோம்னாக்கா ஒன்னுக்கு ஒண்ணு எதிரெதிராக இருந்திருக்கிற ஒரு குணங்கள். இப்ப குளிர்ச்சியும் சூடும் ஒரே இடத்துல இருக்குமா? இருக்காது. அதே மாதிரிதான் நாங்கள்லாம் எதிரெதிராக இருந்திருக்க, இது அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவன்லையும் பார்த்தோம்னா இந்த தர்மபூத ஞானம்ன்றது புத்தி இருக்கிறதுனால நாங்கள்லாம் தனித்தனியா பிறந்திருக்கோம். இது வந்து ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இடத்துல நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்துருக்கோம், நாங்க ஒரு இடத்துல சேர மாட்டோம். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல சேர்றதா இருந்தாக்க, அதாவது மோகமோ அல்லது ராகமோ, மகாமோகன் இருக்கிற இடத்துல விவேகன் சேர்றதா இருந்தாக்க மோகன் அழிந்த பிற்பாடு, மோகம் அழிந்த பிற்பாடுதான் அந்த விவேகம் வரும். விவேகம் இருக்கிற இடத்துல மோகம் வரதா இருந்ததுன்னாக்க விவேகம் போனாதான் மோகம் வரும். அப்படிதான் எங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்துருக்கு. ஆகையால ஒருத்தர் அழிச்சுட்டு தான் ஒருத்தர் வரணும். ஆகையால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்ருவாதாக இருந்துருக்கோம். ஆகையால நாங்கள்லாம் எப்படி பண்றவாள் அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு சிற்றின்பம். இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கலாம், சந்தி ஏற்படும், சமாதானம் ஏற்படும், ஒரு காலம் நடக்காத ஒரு விஷயம் என்று சொல்ற. அதுக்கு மேல சொல்ற, கதம் கலு அர்த்தகாம பராணம் அஸ்மாக்கம் நாராயண பாராயணி கதாயாம் அப்படி சங்கத்தி உபபத்தியத்தை. அந்த விவேகனோட சேர்ந்தவன்லாம் எப்ப பார்த்தாலும் நாராயண பாராயணாக இருந்துருக்கா, எப்ப பார்த்தாலும் பெருமாளையே சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கா. நாங்கள்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தா எவ்வளவு பணம் சம்பாதிக்க, ஏதோ நம்ம இந்த ஆயுசு நமக்கு 100 வயசு தான் பெருமாள் கொடுத்துருக்கு, இந்த 100 வயசு தான் நம்ம கொடுத்துருக்கிட்டே, இந்த 100 வயசுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கணுமோ எவ்வளவு அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம். நம்ம எவ்வளவு எவ்வளவு கோட்டி கோட்டியா சம்பாதிக்கிறதோ என்னென்ன அனுபவிக்கணும் இதெல்லாம் தான் நாம அனுபவிக்கணும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ற, எல்லாத்தையும் கொடுத்தா கூட இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எங்கேயான உட்காந்து ராமாவுக்கோ இல்ல போய் கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு வீண் போத போக்கிட்டு உட்காந்துருக்கா, அவ நாராயண பாராயணா இருந்துருக்கா, அவளுக்கு நமக்கும் ஒரு காலம் ஒத்து போகாதுபா, வாண்டா. கதங்களு அர்த்தகாம பராணம் அஸ்மாக்கம் நாராயண பாராயணி கதாயாம் அப்படி சங்கத்தி உபபத்தியத்தை. பேச்சுக்கு கூட சேர்க்க முடியாது. அவள் ரெண்டு பேரும் சேர்றதுன்றது எதனா ஒரு பேச்சுக்கு சேர்த்து போமே அப்படின்னா அது கூட சேர்த்துக்க முடியாது. கிஞ்ச யதா கஞ்சித்து உபபத்தியமானம் அப்படி அகண்ட வைரி கண்டன பண்டிதா மகாமோகா கதஞ்சிதபி சந்தி நானும் மன்னியதே. ஒரு கால் இந்த ராகம் இருந்திருக்க, ராஜச குணம் இருந்திருக்க, ஒரு கால் நாமளும் விவேகத்தோட கொஞ்சம் சேர்ந்துப்போம் என்ன நினைச்சா கூட, ஆனா அந்த மகாமோகன் இருந்திருக்கான அவன் ஒரு காலம் அதை ஒத்துக்கவே மாட்டான். மகாமோகன் எப்பேற்பட்டவன், அவன் எப்பவுமே அந்த சந்தியே விரும்ப மாட்டான். தன்னால முடியாது ஒன்னும் கிடையாது, தான் தான் ஜெயமாக இருக்கணும், எல்லாத்தையும் மோகிக்கணும்னு தான் நினைப்பானே தவிர. இப்ப இந்த நடுவுல மாட்டின் இருக்கிறது ராஜச குணம். இந்த ராஜச குணம் விவேகத்தோட எப்படி சேர முடியும்ன்றத யோசனை பண்ணும். எப்படி சேரும்னாக்க, இந்த பணம் புகழ் இவைகளுக்கு ஆசைப்படுறது இருக்க, இது ராஜச குணத்தினுடைய காரியம். இந்த ராஜச குணத்தினுடைய இந்த பணம் புகழ் நம்ம சம்பாதிக்கிறது பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கிற பணத்தை நாம சம்பாதிப்போம்னு பண்ணமானாக்க அப்ப விவேகனோட சேர்ந்துக்கலாம். அந்த விவேகனோட சேர்ந்துக்கலாம்னு இது நினைச்சா கூட மகாமோகன் என்ன பண்றான், இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு, கோவிலுக்கு எல்லாம் கோவிலுக்கு கொடுக்கறது, குளத்துக்கு கொடுக்கறதுக்கு, டிரஸ்டுக்கு எழுதி வைக்கிறது, இதுக்காக உனக்கு பணம் சம்பாதிக்கிறோம் நாம அனுபவிக்கிறத விட்டு இது என்னடா காரியம் இது? இது மகாமோகன் சொல்லுவானா, ஒரு காலையும் சேர விட மாட்டான் அப்படின்னா. அம்பகசம் அசகாய வீரகா தம் அனுமன்னி, அதோட எல்லாம் நான் வேற காமன், நான் மாத்திரம் நான் ஒத்துருவேன்னா இது போய் சேர்ந்துக்கோடா, அவனோட சேர்ந்துக்கோ, போனா போயிட்டு போறது, விவேகனோட சேர்ந்துக்கோன்னு சொல்லுவனா நானும் சொல்ல மாட்டேன். நகலு சுதிதோபி சார்தூலக கதாஜிதபி சார்துல மத்தி, பசியோட இருந்துன்னா கூட புலி புல்ல தின்னாது. அந்த மாதிரிதான் நாங்க ஒரு காலம் விவேகனோட சேரமாட்டோம். அந்த சந்தின்றது எங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம்ன்றது கடையவே கிடையாது அப்படின்னா. கப்புனஸ்தைஹி குலக்னைஹி மகாபலானாம் யுஷ்மாக்கம் அப்பியுன்மூலனே உபாயா சம்மந்திரிதா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மேல ரத்தி கேக்குறா, சரி நீ என்னமோ பார்த்தா உங்களது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி சொல்றங்கோ, அதே சமயத்துல நீங்க சொல்றது பார்த்தோம்னா, காமன் சொல்றது பார்த்தோம்னாக்கா, வைராக்கியத்தை உற்பத்தி பண்ணி நீங்க இல்லாத அழிக்கக்கூடியவளாக விவேகன் இருக்கான்னு சொல்றா. அவளுக்கு என்ன யுக்தி இருந்துருக்கு, என்ன வழியில அவளிடத்துல என்ன ரகசியம் இருந்துருக்கு, என்ன உபாயத்தை கொண்டு இந்த காமத்தையும் மோகத்தையும் அழிக்கிறதுக்காக அவ என்ன உபாயம் வச்சுட்டு இருக்கா என்று கேக்குறாளாம். அதுக்கு காமன் பதில் சொல்றா, அயுபீரு அனுத்தாட்டனீயம் இதம் ராஜகுல ரகசியம் விசேஷத்தா ஸ்திரீஷு. ஐயோ இது அவளுக்கு என்ன ரகசியம்ன்றது இருக்கா, அது எனக்கு தெரியும். இந்த ராஜ ரகசியம் இருந்துருக்க, இந்த அத்தியந்தமான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், இத்த போய் மிலிட்டரி சீக்ரெட் சொல்றாள். அது இந்த மிலிட்டரி சீக்ரெட்ட போய் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, அதோட இல்லாத பெண்களுக்கு சர்வாத்மனா சொல்லக்கூடாது. அவளிடத்துல சீக்ரெட்டே நிக்காதான், ரகசியமே நிக்காதான், யாருண்டியானா சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிடுவாளாம். ஆகையால உனக்கு போய் எப்படிமா சொல்லலாம், இது சொல்ல முடியாது அப்படின்னா உடனே அவளுக்கு ஒரு பிடிவாதம் வருது. இது பெண்களுக்கு இருக்கிற இயல்பு, அதுதான் காண்புகிற. அதாவது எப்பவுமே இந்த விஷயம் ரொம்ப ரகசியம், உனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாக்க அவளுக்கு ஒரு மண்ட குடசல் வந்துடும், அதை தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அடுத்த காரியம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. உடனே ரத்தி சொல்றாளா, ஆரியபுத்திர ஆபிதோசி மயா பிரியசகேன வசந்தேன சத்தியம் விவரியதாம் ராஜகுல ரகசியம். நான் சபதம் பண்றேன், சத்தியம் பண்றேன், நான் யாருக்கும் இந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். யார் மேல சத்தியம் பண்றேன்? உன் நண்பன் வசந்தன் இங்க பக்கத்துல இருக்கானே, அவன் தலைமையில வச்சு நான் சத்தியம் பண்றேன். நானே நான் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நானே இது என்ன விஷயம் நீ சொல்லு, நீ இதுதான் சொல்லணும் அப்படின்னா தன்னுக்குள்ள வசந்தம் சொல்லிக்கிறானா. வசந்தம் கிமத்திர விவரணியம் துஷ்பரிஹரஹா கலுகு அனுத்தாரித காலஹா நியதி விபரியாசா சகே மகரத்வஜா. இது என்னத்த விவரணம் பண்றது, இது என்ன காலம்தான் இதுக்கு காரணம். வசுதா பார்த்தோமானாக்கா, இது வந்து விதியினாலதான் இப்படி எல்லாம் வந்து நல்லவனும் கெட்டவனா போறான், கெட்டவனும் நல்லவனா போறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு விதியினாலதான் நல்லவனும் கெட்டவனா போறான், கெட்டவனும் நல்லவனா போயிடுறான். இந்த காலத்தை நம்ம என்னன்னு நம்ம சொல்றது, சரி இருந்தாலும் இருக்கட்டும், இவளுக்கு இதை சொல்லிடுவோம், அதனால ஒன்னும் தப்பு கிடையாது என்ன மனசுக்குள்ள சொல்லி அந்த விவேகன் வசந்தன் காமனை பார்த்து சொல்றான். மனோரத சமர்த்தானாம் மகாமோக விரோதினாம் மந்திரபேத நமத்மாபிஹி காரியம் தத்பரிபந்திபிஹி. அவ மகாமோகனுக்கு எதிராக இருந்திருக்கிறவா விவேகா. அந்த விவேகம்லாம் மனோரத சமர்த்தான, மனோரதம் எண்ணுவதில் ரொம்ப கெட்டிக்காராளாக இருந்திருக்கா. என்றது என்னக்கா மனசுல நினைச்சுக்கிறது, நாம கூட நினைச்சுக்கிறோம், இனிமேல் இந்த ஐகமான சுகத்தை பத்தி நாளில இருந்து டிவி பாக்கறது இல்ல, டிவி பார்த்தாக்கா நம்ம காலெல்லாம் வீணா போயிடுறது, ஆகையில நாளில இருந்து டிவி பாக்கறது இல்லைன்னு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். விவேகனுடைய வழியில இருந்திருக்கிறோம், நாளில இருந்து கெட்ட விஷயத்தெல்லாம் கேட்கறது இல்ல, நமக்கு இந்த இந்த வஸ்துக்கள்லாம் நாளையில இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இப்படி எண்ணத்துல ரொம்ப கெட்டிக்காரா. ஆனா மறுநாள் காத்தால அந்த டிவியில ஒரு சீரியலோ ஒரு படமோ ஒரு கிரிக்கெட் மேட்சோ வந்ததுன்னாக்கா முதல்ல நாம தான் அதை போட்டு பார்ப்போம். இது பரவாயில்ல, இதுக்கு என்ன பண்ண முடியும், இன்னைக்கு ஒரு நாள் பாத்துருவோம் அப்படின்னா. மனோரச சமர்த்தானாம் மகாமோக விரோதி நாம், இவள மனோரசத்துல சமர்த்தாளாக இருந்துருக்கா, மகாமோகனுக்கு விரோதியாக இருந்துருக்கவா, மனோரசத்துல சமர்த்தாளா இருந்துருக்கா, நல்லது நினைக்கிறதுல சமர்த்தாளா இருந்துருக்கா, ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுல அவளுக்கு சாமர்த்தியம் கிடையாது. மந்திரபேதனம் அஸ்மாபி காரியம் தத் பரிபன் திபிகி, அவ நினைக்கிறவளுக்கு நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவ என்ன மந்திராலோசனை பண்றாளோ அந்த மந்திராலோசனையே வெளிப்படுத்திடுறது. அவ என்ன நாளைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி பின்மால 4 மணிக்கு எழுந்து ஸ்ரீரங்கத்துல பெருமாள் ரங்கநாதன் பரமபத வாசல்ல எழுந்துருள போறேன், ஆகையால நாம போய் பெருமாளை தேவிக்கணும், அது 3 மணிக்கே எழுந்துக்கணும், 2.5 மணிக்கே எழுந்து தீர்த்தமாட்டு சுத்தமா திருமணம் எல்லாம் இட்டு நாம நல்லபடியா போகணும்னு முதல் நாள் இவா சங்கல்பிச்சுட்டு போனாள்னாக்கா, இவாளுடைய இதுதான் இவாளுடைய மந்திராலோசனை. விவேக பிரபுதி சாத்திக பிரபுதிகளுடைய மந்திராலோசனை. இந்த மந்திராலோசனையே நாம தெரிஞ்சுட்டோமானாக்கா நாம என்ன பண்றதுன்னாக்கா, பிம்மால தூக்கம் முறுகொல்லியோ அந்த தூங்கச்சே எழுப்பச்சே நம்ம சொல்றது, நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா தூக்கம் வர வச்சுட்டு, இது என்னடா பிம்மால அந்த கும்பல்ல போய் அடிபட்டு நெருக்கிட்டு போய் அந்த 2.5 மணிக்கு போகட்டா என்ன மூவி போச்சு, காத்தால முள்ள எழுந்து அந்த பரமபுத வாசல் எங்க போறேன், ரங்கநாதன் எங்க போறேன், காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் நிக்க போறேன், ராத்திரி வரைக்கும் அங்கேயே நின்று இருக்க போறேன், நாம காத்தால இருந்து முள்ள போய் பார்த்துட்டா போறதுன்னு சொல்லி நாம அதை பண்ணிடணும். இது பண்ண அவ ரகசியம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுனாக்கா, அந்த ரகசியம் தெரிஞ்சு போறதுனாலேயே அது ரகசியம் இல்லைன்றது ஆகி போயிடும். அந்த மாதிரி நாம பண்ணணும். அதையில இதை பத்தி ஒண்ணும் இல்ல, அந்த அவளுடைய ரகசியத்தை நீங்க சொல்லுங்கோன்னு சொல்ற வசந்தன் காமன் இடத்துல. மனோரத சமர்த்தனம் மகாமோக விரோதினாம் மந்திரபேதனமஸ்மாபி காரியம் தத்பரிபந்திபி. இதுக்கு மேல அவளுடைய ரகசியம் என்ன அப்படின்றத காமன் சொல்ல போறா, அத அடுத்த வாரத்துல பாக்கலாம். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.